வணக்கம் ராஜீவ். வயலில் போதுமான அளவு நிலம் வளம் இருந்ததுன்னா நெல் நட்ட பூமியாக இருந்தால் ஒரு அடிக்கு ஒரு அடி, பயிருக்கு பயிர் இடைவெளியும், சந்துக்கு சந்து ஒரு பத்திக்கு அடுத்த பத்திக்கு ஒரு அடி இடைவெளியும், பயிருக்கு பயிர் ஒரு அடியும், ஒரு பத்திக்கும் அடுத்த பத்திக்கும் இடையில ஒரு அடி இடைவெளியும் வச்சு நடவு நடுங்க. நாற்று எத்தனை நாள்னு சரியாக தெரியல, 30 நாள் நாற்றா இருந்ததுன்னா 30 நாளுக்குள்ளே இருந்ததுன்னு, 15 நாள் நாற்றா இருந்தால் ஒரு 2 நாற்று 3 நாற்று வைக்கலாம். நாற்று அதுக்கு மேலே வயசாகிடுச்சுன்னா மழைக்காலமாக வேறு இருக்குது, அதனால் 4 நாற்று அல்லது 5 நாற்றுக்கு குறையாமல் நாற்று வைக்கணும். சரியா வச்சு சீரான அளவில் நீரை வச்சு நடுங்க. நட்டு பச்சை திரும்பின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீரோட அளவு அதிகரிக்கலாம். கூடுமான வரையில் நீரை வந்து வடிக்காமல் மழை நீரை முழுசுமாக நிலத்தில் நிறுத்துகிற மாதிரியான அமைப்பை உருவாக்கி வைங்க. இந்த ஆண்டு இல்லைனாலும் அடுத்த ஆண்டு வைங்க. நம்ம நிலத்தில் பெய்கிற தண்ணீர் நம்ம நிலத்துலேயே நிற்கிற மாதிரி இருந்தால் அடுத்த வருஷம் நம்ம வச்சுருக்கிற போரில் வந்து தண்ணி வந்து பஞ்சம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது வந்து மூதனூர் கூட்டுப்பண்ணைய சாட்சி நம்ம மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில். அதனால் இந்த மாதிரி பயிர் பராமரிப்பு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும், நடவு எளிது, குறைஞ்ச அளவு நாற்று இருந்தாலே போதுமானது. விளைச்சலும் பயிர்கள் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி வைக்கிறதுனால, குருவை நட்டு வர சம்பா நரிவோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த அளவு இடைவெளி வச்சிங்கன்னா ஓரளவு பயிர் நல்லாவே வரும், நீ நல்லா முதல் பிடிச்சி வரும், பயிரும் நல்லா வரும். சரியா, நன்றி, வணக்கம்.